சலக்கு சலக்கு உன் கொஞ்சல், சொல் எதுக்கு எதுக்கு பிழிக்கெஞ்சல். ஜல் சலக்கு சலக்கு உன் கொஞ்சல், சொல் எதுக்கு எதுக்கு பிழிக்கெஞ்சல். நீ சிரிக்க சிரிக்க குட்டும் கிழிஞ்சல், வெக்கம் ஒதுக்கு ஒதுக்கு அது இடைஞ்சல். கண்ணில் தங்கம் உன்னடையும் இடையும் தான் கொஞ்சம். படுக்கை உன்னுதடு தேன்களின் இருக்கை, நின் உடலின் பயில்கிறேன் கணக்கை. உனை பாட ஏதனி தணிக்கை. சலக்கு சலக்கு உன் கொஞ்சல், சொல் எதுக்கு எதுக்கு பிழிக்கெஞ்சல். ஜல் சலக்கு சலக்கு உன் கொஞ்சல், சொல் எதுக்கு எதுக்கு பிழிக்கெஞ்சல். நீ சிரிக்க சிரிக்க கொட்டும் கிழிஞ்சல், வெக்கம் ஒதுக்கு ஒதுக்கு அது இடைஞ்சல். அனுப்பினாய் அஞ்சல், நிறம் மாறி போனதும் மஞ்சள், அடியும் எனக்கும் மொத்த காய்ச்சல்.